Yara solata, selaki dumpey. Let me say about lamba. அவளழகால் என்னை இழுத்தால் செவ்வனலை என் உள் பார்த்தாள். ஒரு மாலை பொழுதும் காஃபி கப்பும் சேர்ந்தது போலே நான் தனியே இருந்தே தீவாய். என் மடி மேல் விழுந்தால் பூவாய். ஒரு பட்டாம்பூச்சி பட்டு படாமல் பட்டது இங்கே தொட்டது இங்கே. Everlasting choice. Call it to knock it a mobile phone to be. Sit a nervous and sit boy. Could a girl couldn't she push boy? Yen it tarvum bodum, narvum bodum, kurkum, murkum, barkum, barkum. அடிமேல் விழுந்தால் பூவாய். ஒரு பட்டாம்பூச்சி.